காவடி யாம் காவடி, துள்ளி வரும் காவடி, புள்ளி மயில் காவடியாம் வேலையா. கிடுகிடுன்னு ஆடியே குடுகுடுன்னு ஓடுதே, மருதநல காவடியாம் பாறையா. ஆறு படை தேடியே ஆற்றுப்படை பாடியே, காவடிகள் தூக்கி வரும் பாறையா. எங்க குலம் காக்கவே எங்க குறை நீங்கவே, கேட்கும் வரம் வேணுமே வேலையா. காவடியம் காவடி, துள்ளி வரும் காவடி, புள்ளி மயில் காவடியம் வேலையா. கிடுகிடுன்னு ஆடியே குடுகுடுன்னு ஓடுதே, மருதநல காவடியம் பாறையா. முத்து காவடி முத்தான காவடி, சத்திய பொன் காவடியாம் வேலையா. திடுதிடுன்னு ஓடியே திபுதிபுன்னு போகுதே, நெய்த நில காவடியாம் பாறையா. ஆதி சிவன் ஆடியே பாதி சிவன் ஆனதேன், கதை சொல்லும் காவடியாம் கேளையா.